சுமத்துரா இந்த கோடை நிலா நெஞ்சில் கோரம் போட்டதோ, கண்ணில் புலா வரும் காதல் கனா உந்தன் காரம் கேட்டதோ. காதல் மன்னன் போதை கேட்க மாயக்கண்ணன் ஜாலம் காட்டுவான், ஆணி பொன்னின் அங்கம் எங்கும் ஆசை வெள்ளம் பொங்கும் வண்ணம் கோலம் தீட்டுவான். கொஞ்சம் புறா இந்த கோடை நிலா நெஞ்சில் கோரம் போட்டதோ, மீண்டும் பொன் மாலையில் மீட்டிட வேண்டும் ஓர் மாணிக்க வீணை. கொஞ்சம் புறா இந்த கோடை நிலா நெஞ்சில் கோரம் போட்டதோ. கோடை நிலா நெஞ்சில் கோலம் போட்டதோ.